வாயந்தன் நிலவே வெண்ணிலவே என் வாழ்வே நீரா நிலவே வெண்ணிலவே பிரித்தாலும் பிரியாது நம் காதல் அழியாது வரும் தடைகளை உடைக்கிடும் உறவுக்கு வழி கொடுவாயந்தன் நிலவே வெண்ணிலவே என் வாழ்வே நீரா நிலவே வெண்ணிலவே நிலவே நிலவே